கரவைகள் சென்று காணம் வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனிசியமச்சிதபதாம்புதைப்பருப்பம் வியாமோகதஸ்ததி தராளி பிரணாய மேனே. அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகி சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீபலம் பிரணமாமி மூர்த்ரா. பூதம் சரஸ்தமகதாத்வய பட்டநாதஸ்தி பக்திசார குலசேகர யோகி வாஹான். பக்தாங்கிரிதேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலா துங்கஸ்தகிரிதீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாகார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி. சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜினிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு விருப்பாவை பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்பதியே தொல்பாவை பாடி அருணவல்ல பல்வலையாய். நாடினே வேங்கடவர்த்தி என்னை விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாபிவாந்தியாம் யோகாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. கரவைகள் பின் சென்று தானும் சேர்ந்துங்கோம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறையொன்றுமில்லாத கோவிந்தா. உந்தன்னோருறவே நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால். உந்தன்னை சிறு பேரழைத்தரவும் சீரியருடாதே இறைவாணிதாராய் பரையேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் சரணாகதி பாசுரம். இது திருப்பாவையிலே மிகவும் முக்கியமான பாசுரம். இந்த பாசுரத்தை அடிப்படையாக வைத்துதான் இதுவரை சாபுதேச அர்த்தங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். முதல் ஐந்து பாசுரத்திலே திருப்பாவை நோன்பு என்கிற விரதத்தை சொல்லி, அடுத்த ஒரு பத்து பாசுரங்களிலே பாகவதர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு, அடுத்த ஒரு ஐந்து பாசுரத்திலே கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி கண்ணனை எழுப்பி, அடுத்த ஐந்து பாசுரங்களிலே கண்ணனை திருவோலத்திலே எழுந்தருள பண்ணி வைத்து பல்லாண்டு பாடி ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறோம் என்பதாக விண்ணப்பம் செய்து, அதுக்கும் அடுத்த கடைசி ஐந்து பாசுரங்களிலே தமக்கு வேண்டியதை கேட்கிறார். தமக்கு வேண்டியதை கேட்கும் போது இவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை வைத்துதான் முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். இது என்ன நோன்பு, இதில் எழுப்புவதுன்னா என்ன அர்த்தம் என்று இதை வைத்துதான் சொல்லணும். இதில் பார்க்கும்போது இந்த கரவைகள் பாசுரத்திலே சரணாகதி ஸ்பஷ்டமாக இருக்கும். இப்பதான் புரிகிறது, ஓஹோ அப்ப இவர்களுடைய விரதம் அப்படின்னு சொல்றது சரணாகதி தான் போல இருக்கு, அதைத்தான் நோன்பு நோன்பு என்று சொல்லுகிறார்கள் போல இருக்கு அப்படிங்கிறது இதை வச்சு பார்த்தாதான் தெரியும். ஸ்ரீ நாச்சியாரே இறைவா நீதாராய் பறை, இறைவா நீதாராய் பறைன்னா பல இடத்துல சொல்ற, இந்தன்னை பாடி பறை கொண்டு இப்படின்னா பல இடத்துல பறைன்னு சொல்றேன். முதல்ல ஆரம்பத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்ற, இந்த பறைனா என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டில் தெரியும். இல்ல அடுத்த பாடத்துல பலன் தெரியும். இங்கே இறைவா நீதாராய் பறைன்னு தான் இருக்கு. பறை என்பது பலன் அப்படின்னு வச்சிருந்தா என்ன பலன்கிறது அடுத்த பாட்டில் இருக்கு. அதனால இந்த பாசுரத்திலே ஸ்பஷ்டமாக சரணாகதியை சொன்னபடியால் திருப்பாவை முப்பதும் தப்பாமே சரணாகதியை சொல்றது. அதற்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாபதேச அர்த்தத்தை நம் ஆச்சாரியர்கள் சாதித்தார்கள். ஏதோ நோன்பு நாளே அப்படின்னா சரணாகதியை தான் சொல்றான். அதுக்கு வேண்டியது நாளேனா அதுவும் சரணாகதிக்கு வேண்டியது தான் சொல்றான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினார். அதனால இந்த கரடிகள் துணி சென்று பாசுறதுக்கு தனியா சாபதேசம் சொல்ல வேண்டாம். இதுக்கு என்ன உண்மையான அர்த்தமே சரணாகதி தான் அப்படின்னால அதுதான் திருப்பாய்க்கு மொத்தத்துக்கும் சாபதேசமாக்கு மூலமா இருக்கும். அதனால அந்யாபதேசம் சாபதேசம் எல்லாம் ஒண்ணுதான். இந்த பாட்டு கண்ணன் கிட்ட போய் சரணாகதி பண்ற விஷயம் இருக்கு இதுல. இதுல சரணாகதிக்கு என்ன யோக்கியதை அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சுவாமி தேசிகன் பிரபத்தி யோக்கியாதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் சாதிச்சிருக்கார். என்ன யோக்கியதை வேணும்? ஏன் அப்படின்னா பொதுவாக எந்த காரியம் பண்ணுவதா இருந்தாலும் ஏதாவது யோக்கியதை வேணும். யோக்கியதை அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னா உபநயனம் ஆயிருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி சரணாகதிக்கு என்ன யோக்கியதை அப்படின்னா ஒரு யோக்கியதையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. யாரு வேணும்னாலும் சரணாகதி பண்ணலாம், எந்த ஜாதிக்காரன் இருந்தாலும் பண்ணலாம், ஆணோ பெண்ணோ யார் வேணுமானாலும் பண்ணலாம், பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் உட்பட யார் வேணுமானாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ஆக்கிஞ்சன்யம் இதுக்கு விசேஷ அதிகாரமாக அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்ப யார் வேணுமானாலும் பண்ணலாம் அப்படின்னா பக்தி யோகம் பண்றவன் இருக்கான் இல்லையோ அவன் பண்றானோ? பண்ணல. லோகத்திலே எல்லாரும் சரணாகதி பண்றாங்களா? இல்லையே. மோட்சத்துக்காக வேண்டாம், மற்ற பலனுக்காக யாராவது சரணாகதி பண்ணலாம் மொழி, எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு சரணாகதி பண்ணலாம் மொழி, எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணும், எனக்கு ஆத்துல நல்ல கல்யாணங்கள்லாம் நடக்கணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எதுக்கு வேணாலும் சரணாகதி பண்ணலாம். ஆனா ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா அவர்கள் அதுக்கான வேற உபாயத்தை பார்த்து வச்சிருக்காங்க. ஆபீஸ்ல ப்ரமோஷன் வேணும்னா அதுக்கு யார் யார பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கான். ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு டாக்டர் எல்லாம் பார்க்கணும், மருந்தெல்லாம் சாப்பிடணும், அந்த மருந்தெல்லாம் டாக்டரை பார்த்து மருந்தெல்லாம் இவனே தெரிஞ்சுன்னு அதை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி என்னென்ன மருந்தெல்லாம் என்னென்ன விட்டமின் சி இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்குன்னு என்னென்னவோ டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி டாக்டர் சொல்லிட்டார் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட திருப்தியா இருக்கான், மருந்து சாப்பிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். அந்த மாதிரி அந்தந்த பலனுக்கு அந்தந்த உபாயம் அப்படின்னு லௌகிகமான உபாயங்கள் இருக்கும், அந்த உபாயத்தை செஞ்சு பார்க்கிறான். அவ சரணாகதி பண்ண மாட்டான். அந்த வேற ஒரு உபாயம் இருக்கிறவா சரணாகதி செய்ய மாட்டான். ஒரு உபாயமும் இல்லாமல் கதி இல்லாத போறவன சரணாகதி பண்ணுவான். டாக்டருக்காக ஆரோக்கியத்துக்காக டாக்டர் கிட்ட போனோம், டாக்டர் கொடுக்க மருந்தை சாப்பிட்டு சுத்தமா வந்து டாக்டரை வாழ்த்தின் இருப்பான். ஆனா டாக்டர் கை விட்டுட்டா வச்சுக்கோங்க, இன்மே என் கையில எதுவுமே கிடையாதுன்னா அப்போ சரணாகதி பண்ணுவான் திருவாக்கிட்ட. அதே மாதிரிதான் எல்லாமே இதே ஆபீஸ்லவே ப்ரமோஷனுக்காக அங்க போய் யார் யாரை பார்க்கவோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவள்லாம் எங்கேயும் முடியாது, அந்த இடத்துல நடக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து 12 பிரதட்சணம் பண்றேன் நானு அப்படின்னு பிரார்த்திக்க ஆரம்பிப்பான். அதனால சரணாகதிங்கிறவர் யார் பண்றா அப்படின்னு கேட்டா வேற கதி இல்லாமல் ஒரு போக்கு இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் எவன் இருக்கானோ அவன் தான் பண்றான். அதனால்தான் இதுக்கு ஆக்கிஞ்சன் அதிகாரம் அப்படின்னு. அகிஞ்சனன் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன் தான் சரணாகதி பண்ணுவான். வேற வழி இருக்கான், அந்த வழியை பார்த்து விடுவான். என்னால அது முடியும், பக்தி யோகம் பண்ண முடியும், பக்தி யோகத்தை பண்றான் மகரிஷி எல்லாம். அவன் சரணாகதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் சரணாகதிக்கு வேணும். அதிகாரம்னா ஒரு தகுதி வேணும். அதுதான் முதல்ல சொல்ற ஆண்டாள் சரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துள்வோம் அப்படிங்கிற கிருஷ்ணன் கேக்குறான்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா எங்களுக்கு தகுதி தானே நாங்க சொல்றோம், நாங்க நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிற. அதாவது வேற அதிகாரம் இல்லை, வேற தகுதி கிடையாதுன்னு இருக்கும். நம்மத்துல குழந்தைகளே வெய்யும் போது என்ன பண்றா அப்படின்னா போடா ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை சாப்பிடத்தான் லாய்க்கு அப்படின்னு வெய்யறோமோ இல்லையோ. அந்த மாதிரி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்துக்கோ வேற உபாயத்துக்கோ லாய்க்கு இல்லாத நாங்கள் சாப்பிடுவோம், சாப்பிடத்தான் லாய்க்கு நாங்க அப்படின்னு அர்த்தம். கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம், காட்டுக்கு போய் சாப்பிடுவோம், பசுமாடு பின்னாடி போவோம். சரி அதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னா அதான் மாறுதல் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச மாடு, எங்களுக்கு தெரிஞ்ச ஆச்சாரியங்கள் பசுமாடு, நீங்களும் ஆச்சாரியம் பின்னாடி போய் ஆச்சாரிய அனுவர்த்தனம் பண்ணி அவர் போற இடத்துக்கெல்லாம் போய் காலக்ஷேபம் பண்ணுங்க. நாங்கெல்லாம் பசுமாடு பின்னாடி போவோம், ஏன்னா அது கறக்கிறது, அதான் கறவை, பால் கறக்கிறது இல்லையோ. அதனால இந்த பாலை கறக்கணுங்கிறதுக்காக அந்த கறவைகள் மாடுகள் பின்னாடி போய் நல்லா அந்த பாலை சாப்பிடுவோம், என்னென்னக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. கறவைகள் பின்னாடி போறதும் அங்கே கிடைக்கிற பாலை சாப்பிடுறதும் இதுதானே மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது. என்னன்னு கேட்டா எங்க பைசா கிடைக்கிறது பார்ப்பான், அங்க போய் பைசாவை கறந்து அதை அனுபவிச்சுட்டு இருப்பான். எங்க வேற போகங்கள் கிடைக்கிறது பார்ப்பான், அப்ப அங்க போய் அந்த போகத்தை அனுபவிச்சுன்னு சௌக்கியமா இருப்பான். இதுதானே வாழ்க்கை. நாங்களும் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வேற உபாயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதாவது சாப்பிடுவோம் மாத்திரம் இல்ல, இப்படியே எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். கறவைகள் துணிசென்று காணம் சேர்ந்துள்ளோம். சரி வேண்டாம், சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு நீங்க அப்படி ஒண்ணும் இது வேண்டாம். என்ன படிச்சிருக்கோங்க, ஞானம் உண்டானா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கர்மயோகம் ஞான யோகம்னா ஒண்ணும் கிடையாது மாத்திரம் இல்ல, அதுக்கு தேவையான அறிவு கிடையாது. அறிவு ஒன்றுமே கிடையாது, அறிவு இல்லாத மாத்திரம் இல்ல, அறிவு ஒன்றும் இல்லாத, அதாவது பேசிக் நாலேஜ் கூட கிடையாது எங்களுக்கு. நாங்கதான் ஆச்சாரியங்கிட்டே போய் பண்ணலி சிரோத்தவியா மந்தவியா நிதித்தியாசியா முதல் ஆச்சாரியன்கிட்ட கேட்கணும் அப்படின்றது வேதத்திலேயே. நாங்க தான் அவர்கிட்டயே போலையே, நாங்க பசுமாடு பின்னாடி தானே போயிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு எப்படி அறிவு இருக்க முடியும்? நாங்க போய் நல்லா பசுமாடு பின்னாடி போய் சாப்பிடுவோம் அப்படின்னா அப்ப எங்களுக்கு அறிவு கிடையாது. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படிப்பட்ட குலத்துல அது மாத்திரமில்ல, நாங்க பிறந்திருக்கிற இடமே எங்களுக்கு அறிவு வர முடியாது அப்படி ஒரு இடத்துல பிறந்திருக்கோம். குளங்களாய ஈரிரன் ஒன்றிலும் பிறந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். நல்ல குளத்துல பிறந்து வந்து ஒரு யோகியோடைய குளத்துல பிறந்து வந்தா பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றான், அதுவா யோகினாமே குள்ளேன், ஒரு யோகியோடைய குளத்துல பிறந்து வந்தால் அப்ப யோகியா இருப்பான். இல்ல ஒரு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச பண்டிதருடைய குளத்துல பிறந்து வந்தால் அவனும் பாண்டித்யத்தோடு இருக்கலாமா? நாங்க மாடுமேக்கிற குளத்துல பிறந்து வந்தோம், அப்படியே போயிட்டு எங்க குளத்துல வந்து நீ என்ன சாஸ்திரம் விட்டு நீ யோகாபியாசம் பண்ணியா, நீ கர்ம யோகமா ஞான யோகம் பக்தி யோகம் கேட்கக்கூடாது. அறிவே இல்லாதவன், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தே, ஆய்குலம் ஆயுர் குலத்தை சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். சரணாகிரி சம்பிரதாயத்துடைய குலம் இருக்கோ இல்லையோ அது இப்படிதான், அறிவொன்றும் இல்லாதவர்கள் வந்து நமக்கு அறிவு இருந்தா நம்ம கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்ணலாம். அதாவது என்ன சொல்றாங்க கேட்டா, பக்தி யோகம் நம்ம பண்ணல அதுக்காக சரணாகதி பண்ணோம், பக்தி யோகம் ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா, பக்தி யோகம் பண்றதுக்கு தேவையான தகுதி இல்லை. என்ன தகுதி அப்படின்னு கேட்டா ஞானமும் சக்தியும். பக்தி யோகம் பண்றதுக்கு ஒரு ஞானம் வேணும், பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி வேணும். மூவானியே நினைச்சுட்டு நாலு நாள் ஜீரம் பட்டினி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம், அது வேணும். முதல்ல ஞானம் வேணும், எங்களுக்கு ஞானமும் கிடையாது சக்தியும் கிடையாது. அதான் அறிவொன்றும் இல்லாத அறிவே கிடையாதுன்னு சக்தி இங்க வரப்போறது, ஞானமே கிடையாது. பக்தி யோகம் என்ன தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும், அது என்ன எப்படி பண்ணணும் என்ன உருமன்னா தெரியுது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தே அப்படிப்பட்ட குலத்துல வந்திருப்போம் நாங்க, மகரிஷிகளுடைய குலத்துல வரல. சரி அப்படியான ஒண்ணும் கிடையாது, என்ன சாப்பிடுவாங்க, ஒரு அறிவும் கிடையாது ஞானமும் கிடையாது அப்படின்னா சம்சாரிகள், அப்ப சம்சாரத்தில் இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஏன் நீங்க மோட்சம் மோட்சம்னு ஆசைப்படுறவங்க? ஏதாவது உபாயம் ஏதாவது பண்ண முடியும், ஒரு ஞானமானா வேணும் முடியும், இல்ல ஒரு ஆச்சாரிய அனுவர்த்தனமானா வேணும் முடியும், இன்னும் கிடையாது என்கிட்ட அப்படின்னா அப்புறம் எப்படி மோட்சம்னா எப்படி அப்படின்னு கேட்டா, அதான் கிடையாது. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், எங்க கையில ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு அறிவு கிடையாது, எங்களுக்கு அனுஷ்டானம் கிடையாது, எங்களுக்கு ஆச்சாரம் கிடையாது, எங்களுக்கு கர்மயோகம் ஞான யோகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு உபாயம் உண்டு, அது கிருஷ்ணன்கிற சித்தோபாயம். நீ எங்க கையில இருக்கிறது கிருஷ்ணா, நீ கவனிக்கணும், நீ சீவை குண்ட லோகத்துல இருக்க, நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, அப்படி இல்லையே நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வந்துட்ட, உந்தன்னை பிறவி பெருந்தனை, நீ வந்து பிறந்தி பிறையொழியோ பிறந்தையொழியோ அந்த ஒரு பாக்கியம் இல்லை, அந்த புண்ணியம் யாமுடைய அந்த உபாயம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீதானே மோட்சம் கொடுக்கிறவன், உபாயம் பண்ணவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறவன் நீ, அப்படிப்பட்ட நீ உங்க கையில இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, எதுவுமே இல்லாட்டா கூட நீ மோட்சம் கொடுப்ப, இதுதான் சித்தோபாயம் அப்படின்னு பெயர். சித்தோபாயம் யாருன்னா கிருஷ்ணன் தான், நமக்கு அவன் தான் கதி, நாம ஒரு உபாயம் பண்ணாட்டா கூட கண்ணனே பார்த்து பலன் கொடுப்பான் அப்படிங்கிறதுனால் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம், புண்ணியம்னு அந்த சித்தோபாயத்தை சொல்ற யாமுடையோம் எங்களுக்கு இருக்கும் நீ இருக்கேன், அதாவது பெருமாள் வந்து இந்த லோகத்திலே அவதாரம் பண்ணி மாமேக்கம் சரணம் வருதுன்னு சொல்லி திருக்கோவில்களிலே எழுந்திரலிருந்து தன்னையே உபாயமாக காட்டி அருளி நம்மளோட கூட இருக்காங்க. இப்ப பகவான் உபாயமாக நம்ம கிட்ட இருக்கான், மேல் லோகத்துல மாத்திரம் இல்ல நம்ம கிட்டையும் கோயில்கள் இருக்கான், நம்ம ஆண்கள்ல இருக்கான், உபாயமாக பகவான் நமக்கு இருக்கான், அதுதான் இந்த சித்தோபாயம் அப்படின்னு சொல்றது. உபாயமாக இருக்கான் என்ன அர்த்தம் இருக்கா, நம்ம ஒண்ணும் பண்ணாட்டா கூட நமக்கு பலன் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கான், இல்லாட்டா அங்கேயே இருந்திருக்கலாமே, இங்க இதுக்கு வருவானு இருக்காதான் வந்திருக்கான். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், சரணாகதியில இந்த சித்தோபாயம் தான் பிரதான், அதாவது சரணாகத்தில எது பிரதானம் அப்படிங்கறத தேசியம் தாய்ச்சா என்னென்ன அம்சம் பிரதானம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் சரணாகதி பண்றோம் அப்படிங்கறதுக்கு மேல பகவான் தான் பிரதானம் இதுல, என்ன அவன் தான் உபாயம், நீ சரணாகதி பண்ணா யார் பலன் கொடுக்கறான், பகவான் தானே பலன் கொடுக்கறான், யாகம் பண்ணா பலன் கொடுக்கறது யாரு, பகவான் தான், அப்ப யாகத்தை காட்டுல பகவான் தான் பிரதானம், தர்ம காரியங்கள் பண்ணா பலன் கொடுக்கறோம் யாரு, பகவான் தான், அப்ப தர்ம காரியங்களை விட பகவான் தான் விசேஷம், அந்த மாதிரி சரணாகதினாலே பலன் கொடுப்பவர் யார் அப்படின்னா பகவான் தான், அதனால சரணாகதி காட்டுல பகவான் தான் விசேஷம். அது மாத்திரம் இல்ல, இங்க இன்னொரு விசேஷம் இருக்கு, பெரிய விசேஷம் இருக்கு, யாகம்னு ஒண்ணு பண்றான் ஒருத்தன், அதுக்கு பலன் கொடுக்கறவன் பகவான், தானமோ ஹோமோ பண்றான் ஒருத்தன், அதுக்கு பலன் கொடுக்கறவன் பகவான், அந்த மாதிரி சரணாகதியை நினைச்சிடக்கூடாது, சரணாகதி பண்றா ஒருத்தர் பகவான் பலன் கொடுக்கறேன் அப்படி கிடையாது. என்ன கேட்டா சரணாகதினா என்ன அப்படின்னா, பகவானையே உபாயமாக நினைத்தல் தான் சரணாகதி, பகவானையே உபாயமாக ஆக்குதல் தான் சரணாகதி. ஆனா சரணாகதி பண்றான்னு என்ன அர்த்தம் கேட்டா, பகவானையே உபாயமாக ஆக்க, யாகத்துல அப்படி கிடையாது, பகவான் சித்தோபாயம், யாகம் சாத்தியோபாயம், அந்த மாதிரி எங்கேயும் பெருமாள் சித்தோபாயம் சரணாகதி சாத்தியோபாயம் அப்படின்னு சொல்றது உண்டு, சித்தோபாய சோதனம் சாத்தியோபாய சோதனம் சுவாமி அருள் இருக்க. ஆனா சுவாமி இன்னொரு விஷயம் சொல்ற, இந்த சாத்தியோபாயத்துக்கும் அந்த சாத்தியோபாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, யாகம் சாத்தியோபாயங்கிறது வேற, இங்க சாத்தியோபாயங்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, சித்தோபாயமான பகவான பிரார்த்திக்கிறது தான் சாத்தியோபாயம். அப்படி பார்த்தா இந்த சாத்தியோபாயத்திலையும் பிரதானமான அம்சம் எதுன்னா சித்தோபாயம் தான், யாக மாதிரி இல்லையே, யாக மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கல, என்ன என்ன கேட்டா பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது காரியமே இல்லை, அதுதான் உபாயமே, சரணாகதி பண்றதுன்னா அதுதான், காரணம் சித்தோபாயமே பிரதானம், அதான் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, ஒரு குறையும் இல்லாதவன் நீ, இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, பெருமாள் என்ன பண்றான்னா சுவாமி தேசியம் இதுக்கு அழகா ஒரு அர்த்தம் சாதிச்சார், இந்த குறையொன்றும் இல்லாத கோவிந்தாங்கிறது தேசியம் சாதிச்ச அர்த்தத்தை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தம், அதாவது சரணாகதி பண்றவன் இருக்காங்க, சரணாகதி பண்ணி முடிச்சவன சாஸ்திரங்கள் சொல்லும் போது கிருத்தகிருத்தியன்னு சொல்றது, கிருத்தகிருத்தியன்னா பூர்ணனானவன், செய்ததை செய்து முடித்தவன், ஒரு குறையும் இல்லாதவன் அர்த்தம், இன்னும் அவன் செய்யறதுக்கு ஒரு குறையும் இல்லை, சன்னாதி பண்ணியாச்சு மோட்சம் என்ன சொல்ல முடிஞ்சு போச்சு. அப்போ பெருமாள் என்ன பண்றானா, சரணாகதி நாம் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட நிறை இருக்கு, நம்ம கிட்ட குறை இருக்கு, பெருமாள் எப்பவுமே நிறைந்தவன் தானே, அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது, நம்ம கிட்ட குறை இருக்கு, நாம சரணாகதி பண்ணல, அப்ப சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம், நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் நமக்கு கிடைக்கல, மோட்ச பலன்கிறது நமக்கு கிடைக்கல, அது நமக்கு கிடைக்கல, அதனால குறையோட இருக்கும், ஆனா இந்த சரணாகதி பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு குறை கிடையாது, ஏன்னா மோட்ச பலன் கட்டாயம் கிடைக்க போறது, இல்ல மோட்சபடத்துக்கு இன்னும் வேற ஏதாவது பண்ணுமானு அதுவும் கிடையாது, செய்ய வேண்டியதான செஞ்சு முடிச்சாச்சு. அப்ப பெருமாள் என்ன பண்றாரா, தன்னிடம் இருக்கக்கூடிய நிறையை இவர்கள்கிட்ட கொடுக்கறா. நிறையன்னு இந்த பூர்ணத்துவம், தான் பூர்ணமா இருக்கான் அப்படிங்கறத இந்த சரணாதி பண்ணவன்ட்ட கொடுத்துடுறான். சரணாதி பண்ண உடனேயே அவனுக்கு ஒரு பலன் கொடுக்கணும்னு நினைச்சு பூர்ணத்துவத்தை கொடுக்கறமே, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், என்ன மாதிரி குறை இல்லாமல் இரு அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, தான் வந்து குறைய வாங்கிட்டான் அவன்கிட்ட இருந்து. ஏன்னா அவன் மோட்சத்துக்கு போற வரைக்கும் பெருமாளுடைய பொறுப்பு. இந்த பரண் நியாசம்னா அந்த பரத்தை ஏத்துக்கிறாரு இல்லையா பெருமாள், பரண் நியாசம்னா நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோம், ஒப்படைக்கிறோம்னா பெருமாள் அதை ஏத்துக்கிறாரு, அதுக்கு பரத் ஸ்ரீகாரம்னு பெயர். பரண் நியாசம்ங்கிறது பரத் ஸ்ரீகார பரியந்த வாகனம்னு தேசிகனே சாய்ச்சிருக்கு. பெருமாள் ஏத்துக்கிற வரைக்கும் இப்ப பெருமாள் ஏத்துக்கிறாரா, எதை ஏத்துக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய பொறுப்பை ஏத்துக்கிறார். இந்த ஆத்மாவை கொண்டு ரட்சிச்சு மோட்சத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பை ஏத்துக்கிறார். அந்த ஏத்தன அப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போலியோ இல்லையோ, அப்ப என்ன இருக்கேன்னா குறையோட இருக்கார். நமக்கு நிறை வந்துருத்து, பகவானுக்கு இருந்த நிறை நமக்கு வந்துருத்து, நம்ம கிட்ட இருக்கிற குறை இப்ப பகவான் கிட்ட போய். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து படாது பாடுபட்டு இவன மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் இறான் அப்படின்னு வைகுந்தத்துல கொண்டு போய் சேர்த்துடுறான் இல்லையா. சேர்த்துட்டபடினால பகவான் கிட்ட இருக்கிற குறை பொறுப்பு, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அதான். குறையோட இருந்த பகவான் நம்மளை கொண்டு போய் அங்க சேர்த்து வச்சு தன் குறையை தான் தீர்த்து கொள்கிறார். அதனால குறை யாருக்காவது ஒருத்தருக்கு சரணாகதி பண்ணவருக்கு மோட்சம் கிடைக்கலன்னு இருந்து வச்சுக்கோ, இப்போ பகவானுக்கு குறையா இருக்கும், அவனுக்கு ஒரு குறை சொல்லலாம், இவரை நம்பிதான் சரணாகதி பண்ண ஆனா மோட்சம் கிடைக்கல அப்படின்னு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது, எல்லாரையும் மோட்சத்தை வச்சுன்னு போயிடலாம். ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டு பாப்பமே பண்ணார் அப்படின்னா என்ன கேட்டா, அந்த பாப்பமே பண்ணவரையும் பகவான் என்ன பண்றா, மோட்சத்தை வச்சுன்னு போறான். எப்படின்னு கேட்டான்னா அவனை பிராயச்சித்தத்திலே மூத்தி மோட்சத்துக்கு வச்சிருந்தான், இல்ல பிராயச்சித்தம் பண்ண முடியலன்னா அவனுக்கு லகு தந்திரனாவது கொடுத்து மோட்சத்துக்கு வச்சிருந்தான். சரணாகதி பண்ணப்புறம் திருந்தாதவனுக்கும் இந்த கதி உண்டு, மோட்சம் உண்டு. ஒருத்தர் சரணாகதி பண்ணப்புறம் விசுவாசம் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா அவனுக்கு விசுவாச பூர்த்தி உண்டாக்கி ரட்சிக்கும் அப்படிங்கிறார் சுவாமி பேசி. ஓ, விசுவாச பூர்த்தியை உண்டாக்கி ரட்சிப்பான். அதனால இவ என்ன பண்ணாலும் சரி மோட்சம் கிடைக்கும். அப்படியாக பெருமாள் வந்து மோட்சத்தை கொடுத்து தன் குறையை தான் தீர்த்துட்டார். இல்லாட்டா சரணாதி பண்ணிட்டு ஒன்று ரெண்டு பேர் மோட்சம் கிடைக்காதாம்பா, இப்ப சரணாதி பண்ண கூட பிரயோஜனம் இல்லையாம்பா. சரணாதி பண்ணின அப்புறமும் நம்ம கடைசி வரைக்குமே நம்ம எந்த தப்பும் பண்ணாம இருக்கணுமா, தோஷம் எதுவும் பண்ணக்கூடாதான், அப்புறம் அபசாரங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதான் அப்படின்னு ஐயோ இதையா பண்றதுன்னு. ஆனா அப்படி இல்ல, சரணாதி பண்ணிட்டு கைவிட்டவன் அதுக்கப்புறம் அபசாரம் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லை, அபசாரம் பண்ணாலும் பெருமாள் விடமாட்டான் அப்படின்னு. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, சர்வ பேரையுமே ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இரநாயகன் எல்லாரையும் ரட்சித்தபடினாலே தன் குறையை தீர்த்து கொண்டு அறியாத இடைச்சவரும் அறியும் வண்ணம் அம்புயத்தாருடன் அன்னால் அவதரித்த குறையாதும் இல்லாத கோவிந்தாவின் குறைகளுக்கு அடைக்கலமாம் குறிப்பும் தந்தாய் தேசியன் பாசம். இதே குறையாதும் இல்லாத கோவிந்தான் அபிஷிச்சிதரங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யஸ்ததா ராமோ விஜ்வர ப்ரோமோதகா. விபீஷன் சரணாதி பண்ணார், அந்த சரணாதி ஏத்துண்டா பெருமாள். அப்புறம் ராவண சம்ஹாரம் பண்ணி விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்புறம்தான் அவர் குறை தீர்ந்துதான். என்ன சரணாதி பண்ணிட்டான்னு அந்த குறை பெருமாள் கிட்ட வந்துச்சு. விபீஷன் ஜாலியா இருக்க பெருமாள் கிட்ட சரணாதி பண்ணிட்டு விபீஷன் ஒரு குறைவு இல்லாமல் ஆனந்தமா இருக்கான். ஆனா பெருமாள் அந்த ஜுரம் பிடிச்ச மாதிரி இருக்காராம். கடைசியில ராவண சம்ஹாரம் பண்ணி விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்புறம்தான் அவருக்கு ஜுரம் போச்சுங்கிறார் வால்மீகி. விஜ்வரஹா அப்படிங்கிற பிரபு மோதக, ஜுரம் போச்சுன்னா குறை போச்சுன்னு ஆனந்தமா இருந்தாருனா. அதனால குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இந்து வழிக்க ஒழியாதே. சரி, இப்படிலாம் நீங்க கேட்டா கொடுத்து விடணுமா, ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுத்து விடணுமா அப்படின்னு கேட்டா, உந்தன்னோடு உறவே, உனக்கு எங்களுக்கும் உறவு இருக்கொள்ளி, ஒழிக்க முடியாத உறவு கொள்ளி, அதனால கொடுக்கணும். ஏன்னா உறவுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்க உறவு மாதிரி இருக்கு. பிள்ளையானவன் அப்பா கிட்ட கோவிச்சல் போயிட்டான் சின்ன வயசுல, அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா. அப்ப அப்பா என்ன பண்ணான்னு கேட்டான், ஏண்டா இத்தனை வருஷமா திரும்பி வெளில போ அப்படின்னு அனுப்ப மாட்டான். இன்னைக்காவது அந்த பையன் திரும்பி வந்தானேன்னு சந்தோஷப்பட்டு கூட்டுப்பார். அந்த மாதிரியாக நமக்கும் பெருமாளுக்கும் அந்த உறவு இருக்கும். அதனால பெருமாள் நமக்கு கட்டாயம் வந்து அனுகிரகம் பண்ணுவான். இத்தனை நாளா வராதவன், ஒரு யோகியம் இல்லாதவன் திடீர்னு எனக்கு பலன் கொடு, நீதான் எனக்கு இருக்கீரே, எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டா கொடுப்பானா அப்படின்னு கேட்டா அந்த உறவு இருக்கிற அப்படின்னு. இதுதான் ஒழிக்க முடியாத உறவு அப்படின்ற சுவாமி தேசிய சாஸ்திர சாதிக்கிற இந்த உறவுதான் நமக்கு முக்கியமானது. அப்பா பிள்ளைக்கு ஏன்னா மற்ற யாரா இருந்தா பரவாயில்ல, இப்ப இதே உத்தியோகத்தை ஒருத்தான் ஒரு ஒரு கம்பெனியில பெரிய முதலாளி, அவங்கிட்ட வேலை பார்த்தவன், அவன் இவர்கிட்ட சண்டை போட்டுன்னு போயிட்டான், போயிட்டு 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா போடான்னுவான். உடனே இங்க கூட நீ சண்டை போட்டுதான் நம்ம போ அப்படின்னு. இதே பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லுவானா, சண்டை போட்டு போனே போன்னு சொல்ல மாட்டான், என் பிள்ளை இன்னைக்காவது வந்தானேன்னு தான் நினைப்பான். அந்த உறவு இருக்கிறபடினால்தான் அவன் பெருமாள் கிட்டவே தைரியமா சரணாகி பண்றான். இல்லட்டா அபசாரமே பண்ணிட்டு இருந்தவர்கள், அபராமே பண்ணி கொண்டிருப்பவர்கள், இனியும் அபசாரமே பண்ணாலும் பண்ணுவோம், இப்படிப்பட்ட நாம் நம்மையும் பெருமாள் ஏத்துக்கிறான் அப்படின்னா அந்த குந்தனோடு உறவு நமக்கு இருக்கிறபடினால் என்ன, சகல பேரும் பெருமாளுடைய குழந்தைகளாக அப்படினாலே எல்லாரும் மோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கறதே பெருமாளுடைய ஒரு எண்ணமா இருக்கும். குந்தன்னோடு உறவுகள் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, இது ஒழிக்க முடியாது, நமக்கு ஒழிக்க முடியாது, உனக்கும் ஒழிக்க முடியாது, எனக்கும் ஒழிக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இதுவரை உன்னை சிறு பேர் வச்சு அழைச்சிருக்கும், குவித்துக் கொள்ள வேண்டாம், நாங்க ஏதோ தெரியாமல் அறியாத பிள்ளைகள் அன்பினால செஞ்சுட்டோம் அப்படிங்கிறார். இது ரெண்டு அர்த்தம், ஒண்ணு சகேதி மத்வாம் பிரதபம் எதிர்த்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேமின்னு அர்ஜுன் ஒரு ஸ்லோகம் சொல்றான். கிருஷ்ணாவதாரத்தை கண்ணனை தன்னுடைய சகாவா நடத்து, ஹே கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா, ஏ யாதவா அப்படின்னா அர்ஜுன் பேசியிருக்கான். ஆனா கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணி விஸ்வரூபத்தை காமிச்ச அப்புறம் அர்ஜுன் பயந்துட்டான். அப்ப நான் போய் ஒன்னு போய் ரொம்ப சக்கான் நினைச்சு என்னென்ன சொன்ன எல்லாத்தையும் முன்னிச்சுக்கோ அப்படின்னா. அந்த மாதிரியாக இங்க சரணாகிதி பண்றோம் நம்ம பெருமாள் கிட்ட. ஆனா இத்தனை பெருமாள் என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா, கோயிலே பெருமாள் இருக்க அப்படின்னால அவர்கிட்ட ரொம்ப சகஜமா இல்ல, எப்பவுமே அதி பரிச்சயாத அவஜ்யான ஒரு சம்ஸ்கிருத்தில் பழமொழி இருக்கு, ரொம்ப பரிச்சயம் வந்து வச்சுக்கோங்க அவஜ்யம் வந்துடும், சரிதான் என்ன வேணா பண்ணிக்கலாம்னு ஆயிடும். அதனால கோயில் இருக்க பெருமாளை போட்டு என்ன படாதப்படுத்துறோம் நம்ம, அவர் யார் கோயில் இருக்க பெருமாள் யாருன்னு கேட்டா நம்மளுடைய சரணாகிதியை ஏற்றுண்டு நமக்கு மோட்சம் கொடுத்ததுக்காக வந்திருக்க பெருமாளவர். அதை நம்ம எத்தனை தான் நினைச்சு பாக்குறோம், ஏதோ பெருமாளுக்கு ஏதோ உற்சவங்கள்லாம் பண்ண வேண்டியது, நினைச்ச போது வந்து திருவாரங்கள்லாம் பண்ண வேண்டியது, இப்படி இப்படி பண்ணி ஏதோ ஊற்றின்னு இருக்கோம். அப்ப அர்ஜுன் கிருஷ்ணன் கிட்ட பழகி கடைசியில தெளிந்த மாதிரி நாங்கள் வந்து ஆத்துல இருக்க பெருமாளையும் கோயில்ல இருக்கிற பெருமாளையும் நமக்கு மோட்சம் கொடுப்பதற்காகவே வந்த பெருமாள் அப்படின்லாம் தெரிஞ்சுக்காமல் ஏதோ நம்ம கூட இருக்கிற பெருமாள் அப்படின்னு சகாவா நினைச்சிட்டு நீ கோயில் பெருமாள் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு அவருக்கு வேண்டி இது பண்ணணும் அதை பண்ணணும் ஏதோ பண்ணி பண்ணவும் இல்லையோ, அது சீரிய உள்ளாதே, நீ கோபிச்சுக்காதே அப்படிங்கிறது எனக்கு சரணாகிதி பண்றோம். அஞ்சலிம் யாசகானஹா, கோபிகா ஸ்திரீகள் எல்லாமே கண்ணனோட கூட ரொம்ப சகஜமா இருந்திருக்கா, ஆனா அஞ்சலி பண்ணனியா, அதனால கண்ணன் வந்து அஞ்சலி பண்ணுங்கன்னு பிரார்த்திச்சான். அந்த மாதிரி அவளும் பெருமாள் கிட்ட ரொம்ப ரொம்ப வேண்டிய கோவில் பெருமாள் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு என்ன வேணா பண்ணுவா, சரணாகிதி பண்ணுவாளாம் தெரியாது, ஆனா பெருமாள் எதிர்பார்க்கறது அதுதான். அதனால சிறுபேரழைத்தலும் சீரியர்களது ரொம்ப வேண்டியவர்களா நினைச்சு சகா அப்படின்னு ஒண்ணு என்ன நடக்குமோ அதெல்லாம் நினைச்சுக்காத, நாங்க இப்ப சரணாகதி பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, நம்ம சரணாகதி பண்ணும்போது பெருமாளுக்கு அந்த சரணாகதிக்கு ஏற்ற பெருமைகளை சொல்லணும் இல்லையா, அது இல்லாமல் எம்பெருமான் சீவை குண்டநாதன் அப்படின்னும் கஷீராப்திநாதன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னாச்சு, அதான் பெரிய பெயர், இந்த பெரிய பெயர்கள் தான் இப்ப சிறு பெயருங்கிறார் ஆண்டாள். அதாவது நம்மாழ்வார் ஒன்று சொல்றார், அம்மான் அழிக்கிறான் அவன் இவ்விடத்தான் யானார், பெருமாள் இப்படிப்பட்டவன் நான் யாரு, ஆனா சரணாகதி, ஐயோ நாம போய் அவங்கள போய் சரணாகதி பண்றதான், அவன் எப்படிப்பட்டவன், நான் இவ்வளவு தாழ்ந்தவன், இல்ல பேசாம போனாங்களா அப்படின்னு தோணுவான், அப்படி தோணக்கூடாது. அது பெருமாள் ரொம்ப பெரியவனா நினைக்கிறது சிறு பெயர், ஆனா நம்மளோட கூட இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது பெரும் பேர். நாங்க சிறு பேரா உன்னை ஏதோ நினைச்சு இத்தனை ஒதுக்கி இருந்தோமே, நீ சர்வஸ்மாத்வரன் அப்படின்னு நினைச்சு எங்களை மன்னிச்சு. சிறு பேர் அழைத்ததும் செய்தி அருளாதே, அதைதான் அப்புள்ளார் அருளி செய்தார் அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிக்கிற ஒரு விஷயத்த. அப்புள்ளார் என்ன அருளி செய்தார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சர்வஸ்மாத்வரனாக ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றத நம்பி அந்த எம்பெருமானை விட்டு விலகியே இருப்பார்கள் சில. அவர்களை நராதமர் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பகவத் கீதையிலே சொல்றார். ஆனா கோபிகாஸ்திரிகள் இருக்காங்க, எம்பெருமானுடைய பரத்துவத்தை புரிஞ்சிக்காமல், அவன் பரமபதநாதன் அப்படிங்கறத புரிஞ்சிக்காமல், அவனோடு கை கோர்த்துண்டு அவன் சகாவா நினைச்சுட்டு இருந்தார்கள். ஆனா இவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும், அவனுக்கு கிடைக்காது. அதனால எம்பெருமானை விட்டு அகலி நராதமன் என்று பெயர் பெற்றவரை காட்டிலும் இடைச்சிகளாக இருந்து எம்பெருமானை அணுகுமதற்குள் எம்பெருமான் கிட்ட ஆச்சரியக்கழிவு, அதுதான் நல்லது. நடா அப்புள்ளார் அருள் செய்ததை சுவாமி தேசன் அப்படியே சாதிக்கிறேன். ஆனா பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் இருக்கட்டும் நிறைய, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு, பெருமாள் நமக்காக வந்திருக்காருன்னு அவருடைய சௌசீல்யம் சௌலபியம் முதலான குணங்களையும் அவருக்கு தானம் பண்ணி சரணாகதி பண்ணணும். இந்த விட்டுட்டு அதை மாத்திரம் பார்த்தோம்னா நம்ம விட்டு விட்டு தூர போகணும் அப்படின்னு ஆயிடுறேன். ஆனா இதையும் சேர்த்து பார்த்தாதான் சரணாகதி தெரியும். அதனால உந்தன்னை சிறுபேர் அப்படின்னு சொன்னது அந்த திருநாமங்கள் ஷீராத்திநாதன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்னும், நித்தியசூரி நிர்வாகன் அப்படின்னும், சர்வஸ்மாத் பரன் அப்படின்னும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய திருநாமங்கள். அதை நான் சொன்னேன், சொல்லி உன்னை விட்டு விலகி இருந்தேன், சீரி அருளாதே, சீரி அருள வேண்டாம், இப்ப கிட்ட வந்துட்டேன், அந்த சிறு பேர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய பெரும் பேர், உனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பெயரான கோவிந்தன் முதலான திருநாமங்களை எல்லாம் சொல்லி உன்னிடம் சரணாகதி பண்ண வந்திருக்கோம், நீ எங்களுக்காக வந்துட்டேங்கிற புரிஞ்சுட்டு சரணாகதி பண்ண வந்திருக்கோம், அதனாலே நாங்க அப்படியெல்லாம் நினைச்சத நீ நினைச்சு சீரி அருளா. இதனாலே சொன்னது என்னன்னு கேட்டா, ராஜகுல்யஸ்ய வர்ஜன் சரணாகதியில் அது ஒரு அங்கம் இருக்கு. இத்தனை நாள் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் அப்படிங்கிற சுவாமி ஜெயிச்சு நடாவது ரொம்ப நாள் செய்த, இத்தனை நாளும் உமர் திருடையிலே அபசாரம் பண்ணி போந்தேன், இனிமேல் போக மாட்டேன். இது சொன்னா என்ன கேட்டா, இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இத்தனை நாள் உம்மை விட்டு விலகியே இருந்தேன், இனிமேல் அந்த நிலையை தவிர்த்தேன் அப்படின்னு, இது சரணாகதியில ஒரு அம்சம், ஒரு அங்கம் இது. இதனால என்ன பலன்னு கேட்டா, இத்தனை நாள் பண்ண பாபம் நாம இப்படி நினைச்சிட்டோம்னா உடனே இத்தனை நாள ஜென்ம ஜென்மாந்தரம் நம்ம பண்ண பாபங்கள் மொத்தத்தையும் பகவான் மன்னிச்சு நமக்கு மோட்சம் கொடுக்க தயாராயிரு. என்ன கவனிக்கணும், இத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து பண்ண பாபம் இது, அந்த பாப்பத்தை மொத்தத்தையும் பகவான் ஒரு க்ஷணத்துல போக்கடிக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னு இந்த ஒரு வார்த்தை தான், இத்தனை நாளா நான் தேவருக்கு விபரீதமாக அனுஷ்டானம் பண்ணி தேவரை விட்டு விலகி இருந்தேன், இப்பொழுது நான் வந்து சரணாகதி பண்றேன்னா இத்தனை நாள் விலகி நான் ஐயோ பாவம் பா விட்டுவா சாரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து மொத்த பாப்பத்தையும் க்ஷமிச்சிருவான். அதான் பராசர பக்தர் சொல்றார், நான் எத்தனையோ கோடி கோடி ஜென்மங்கிட்ட அபராகலாம் வந்திருக்கலாம், ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம் க்ஷாம்யஸ்யஹோ தத பிசந்தி விராம மாத்ராத். சகல ஜென்மம் எடுத்து எல்லாத்திலயும் அபராதமே பண்ணிட்டு இருக்கவனே, இந்த பிராதிகுல்ய சங்கல்பம் அப்படின்னு ஒண்ணு பண்றான் இல்லையோ, நான் இத்தனை நாள தப்பு பண்ணிட்டு இருந்தே இனிமே பண்ண மாட்டேன்னு ஒண்ணு சொல்றான் இல்லையோ, அதுல மொத்தத்தையும் மன்னிச்சுறான் பெருமாள் அத்தனை கருணையோடு கூட. அதனால இத்தனை நாளா உண்மை விட்டு விலகி உண்மை சிறுபேர் அழைத்து உண்மை விட்டு விலகி இருந்ததை நினைத்து நீர் சீரி அருள வேண்டாம், இந்த பிராதிகூல்ய சங்கல்பங்கிறத வச்சு உம்முடைய கருணை நானே நீர் அனுகிரகம் செய்ய வேணும், இறைவா நீ தாராய் பறை நீர் பறை தர வேணும் என்பதாக இது கோத்திருத்துவ வரணும் பேர். பெருமானே நீரே ரட்சகமாக இருந்து பலனை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறது கோத்திருத்துவ வரணும். சரணாகதிக்கு தேவையான ஆசிஞ்சன்ய அதிகாரம் அப்படிங்கறத முதல் வரியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்கொடுத்து அப்படிங்கிற வரையில, முத்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் அப்படிங்கிறது, பகவானே சித்தோபாயமாக இருக்கான் அப்படின்னு அவன்கிட்ட பர சமர்ப்பணம் வரைக்கும் இதுக்கு அர்த்தம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா நம்மளுடைய பரத்தை அவன் ஏற்றுண்டு குறை இருந்து கடைசியில அதை போக்கடித்துக் கொள்கிறான் அர்த்தம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறது இதுல வரக்கூடிய ஒரு சங்கையை போக்கி நமக்கு சமாதானம் கொடுக்கக்கூடிய பகவான் நம்மளை கட்டாயம் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு இது ரட்சிஷதீது விஸ்வாசாக விஸ்வாசத்துல சேர்த்து. ஏன்னா இந்த விஸ்வாசம் பிறக்காதுங்கிறதுக்கு அஞ்சு கேள்வி கேட்டுக்கிற தேசிக அஞ்சு கேள்வி கேட்டு அஞ்சு பதில் சொல்ற, அதை விஸ்தாரமா சொல்றதுக்கு சமயம் இல்ல. அதுல ஒரு பதில் என்ன கேட்டா ஒழிக்க ஒழியாத உறவு அப்படின்னே பதில் சொல்றேன். பெருமாள் நம்மளை கைவிட மாட்டான், எனக்கு நம்பிக்கை வரலையே அப்படின்னா நம்பிக்கை வந்தாரோம். ஏன்னா நமக்கும் பெருமாளுக்கும் அப்படி ஒரு ஒழிக்க ஒழியாத ஒரு உறவு ஒண்ணு இருக்கு, உறவுனாலே பெருமாள் ரட்சிப்பாங்கிற அதனால விஸ்வாசத்தை சொல்றது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைக்கணவும் சீரியருளாதேங்கிறது பிராத்திகுள்ளே சவர்ஜனம் அப்படிங்கறது சொல்லி, இறைவா நீதாராய் பறை அப்படிங்கிறது பிரார்த்தனத்தை சொல்லி, இப்படியாக சரணாகதியினுடைய அங்கங்களை எல்லாம் சொல்லி பெருமாள் கிட்டே சரணாகதி பண்ணுவதை இந்த பாசுரமானது மிக அழகாக எடுத்து காண்பிக்கிறது. துவய மந்திரத்திலே உபாயம் உபேயம்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல உபாயத்தை பத்தி இந்த பாட்டு, உபயத்தை பற்றி அடுத்த பாட்டு, பலனை பற்றி அடுத்த பாசம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.